கற்று கதவை கணங்கள் பல கரம்பு Yeah. பார்த்தசக்ரம் சீனவ்யரங்கயதிவர்ய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்ம சரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனி கிருபயா ப்ராப்த மோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்சயே தேசிகேந்திரம். ராமானுஜ தயா பாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதி஘்ணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குல நந்தன கல்பவல்லே ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமி வாண்யாம் கோதாமனன்ய சரண ஶரணம் ப்ரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ் சித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயயேவாஸ்து பூயஹ. அன்னவயல் உருவையாண்டாளரங்கற்கு பன்னதிருப்பாவை வல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்பொழியே தொல்பாவை பாடியருள வல்லவல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவாவண்ணமே நன்று. ஓம் அஸ்மத் குருப்யோ நமஹ. கிருஷ்ணன் எவ்விதம் ஊருக்கு ஒரு பிள்ளையோ அதைப் போலவே ஆபிஜாத்தியமுடையவளாய் ஊருக்கொரு பெண் பிள்ளையாய் இருப்பவள் ஒருத்தியை இந்த கற்றுக்கரவை என்ற பாசுரத்தினாலே துயிலெழுப்புகிறார்கள். கற்றுக்கரவை அது அந்த கன்றானது பசுக்கள் இது பசுவா கண்ணான்னு தெரியாதான். அந்த மாதிரி கன்று போலே இருக்கும் பசுக்களுடைய கண்ணு போல இருக்குன்னா என்ன அர்த்தம்? என்னைக்கும் இளமை மாறாமல் இருக்கான். கறக்கும் பருவத்தில் இருந்தாலும் கண்ணுக்குட்டி போலேயே அது இருக்காம். அதனாலே கற்றுக்கறவை. நித்தியசூரிகள் எப்பொழுதும் எப்படி பஞ்சவிம்சதி பிராயாளாக அதாவது 25 வயதே நிரம்பிய யுவாவாக இருக்கிறார்களோ அதேபோன்று இந்த கறக்கும் பசுவும் கூட கன்று போலேயே இருக்கிறதான். கிருஷ்ணனுடைய ஸ்பர்சத்தாலே அதற்கு என்றும் இளமை. அது கிருஷ்ணன் அதை தடவி கொடுக்க கொடுக்க அந்த பசுவை அது இன்னும் வயசு கீழ்நோக்கி போறது போல இருக்குமா? கோகுலத்தில் எது கண்ணுக்குட்டி எது கறக்கிற பசுன்னு வித்தியாசமே தெரியாதான். அப்படி அந்த பசுவும் கன்றும் ஒன்று போல இருக்குமா? தன் பிள்ளையான இராமனை பார்க்க பார்க்க தசரதனுக்கு வயசு குறைஞ்சுகிட்டே வந்து வாலிபமான பருவத்தை அடைந்தான்னு வால்மீகி ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் அதி அற்புதமா சாதிக்கிறார். அஹம் புனர்தேவ குமார ரூபம் அலங்கிருதம் சம்சுதமா விரஜந்தம் நந்தாமி பஸ்யன் அபிதர்சேன பவாமி திருட்வாச்ச புனர்யுவேவன். அப்படி எப்படி தசரதன் ராமனை பார்க்க பார்க்க வயது குறைந்து கொண்டே போனவனாக ஆனானோ, அதே மாதிரி கிருஷ்ணனுடைய ஸ்பர்சத்தாலே இந்த பசுக்கள் கன்று போலே அது வயசானது குறைஞ்சுண்டே போச்சு அப்படின்னு சாதிக்கிறார். பசுவை மேய்க்க எப்பொழுதும் உகப்பான் கிருஷ்ணன். அதிலும் கண்ணுகுட்டியை மேய்க்கிறதுன்னா அவனுக்கு அலாதி பிரீதி. கன்று மேய்த்தினிதுகந்த காலாய் என்னும் கடிவொழில் சூழ்கணபுரத்தன்கனியே என்னும் மன்னமரகுத்தாடி மகிழ்ந்தாய் என்னும் வடதிருவேங்கடம் மேயமைந்தாய் என்னும் வெங்கசுரர் குலம் களைந்த வேந்தே என்னும் விரிகொழில் சூழ் திருநரையோ நின்னாய் என்னும் தொன்னுகுடல் கருநிறத்து என் துணையே என்னும் துணைமுலை மேல் துளிசோரச் சோறுகின்றாளேன்னு திருநந்தாண்டகத்தில் கலியனும் அந்த கன்று மேய்த்து உகந்த கிருஷ்ணனை மங்களாசாசனம் பண்றார். எப்பொழுதும் கிருஷ்ணனுக்கு பசுக்களை மேய்ப்பதிலேயே ஆனந்தம். அதுவே அவனுக்கு ரொம்ப திருவுள்ளோகப்ப கொடுக்குமா. இத நம்மாழ்வாரும் அவத்தங்கள் விளையும் என் சொற்களந்தோ அசுரர்கள் வன்கையர் கஞ்சனேவ தவத்தவர் மருகனின் ஒழி தருவர் தனிமையும் பெரிதுனக்கு ராமனையும் மூவர்த்தலை உன் திரிதிலையும் என்னென்னு ஊடுற என்னுடைய ஆவியில் திவத்திலும் பசு நிறை மேய்ப்பு உவத்தி போலும். இப்படி அந்த செங்கனிவா எங்கள் ஆயர்தேவேன்னு முடிக்கிறாரே, அது திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உவத்தின்னு சொன்னா கன்று பசுவையும் பசு கன்றையும் எப்படி ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்து போகிறதோ அப்படியே பகவானை தொடர்ந்து இந்த முக்தாத்மாவும் பின்னாலேயே கூடையே போறானா. ஏன ஏன தாத்தா கச்சதி தேன தேன சக கச்சதி தத்யதா திருணவத்சாவத்சம் வத்சோ வா மாதரம் சாயாவா சத்வம் அனுகச்சே ததா பிரகாரம். அந்த பரமசம்ஹிதையில எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி பகவானை தொடர்ந்து யானு யாத்திரையாக இந்த முக்தனும் பகவானோடையே கூட போறான். இதைத்தான் திருமங்கையாழ்வாரும் கரவாமடனாகு தந்தன்று உள்ளினார்போல் மறவாது அறியேன் உன்னையே அழைக்கின்றேன் நரவார்பொழில் சோழ்நரையோர் நென்ன நம்பி பிறவாமை என்னை பணி எந்தை பிரானேன்னு பெரிய திருமொழி 7 ஆரம்பத்திலேயே பிரஸ்தாபிக்கிறார். கணங்கள் பல கூட்டங்கள் பல பலவாம். அதாவது நாராகான்னு நாராயண சப்தத்தில் சொல்றோமே அந்த மாதிரி ஜீவ கூட்டங்கள் பல பல அசங்கியாதமான பகவத் குணங்கள். அதுக்கு எண்ணிக்கையே கிடையாது எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கு. பகவான் குணங்களை தோற்கடிச்சு அதை விஞ்சும் நம்முடைய அனாத்ம குணங்கள், நம்மளுடைய தீய குணங்கள் இருக்கே, அது எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை காட்டிலும் எண்ணிக்கை மிக அதிகமானது. ஆஞ்சநேயர் மரத்தின் மேலிருந்து சீதை தன்னையும் ஒரு மாயாவி ராட்சசனாக நினைக்கக்கூடாதுன்னு நினைச்சுண்டு எப்படி சீதையினுடைய உள்ளத்தை கவருவது, அவளை எப்படி நம்ப வைப்பதுன்னு யோசிச்சு பார்க்கிறார். அப்போ அந்த ராமாயணத்தை பாடுறாராம். ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிமான் புண்ணியசீலோ மகா கீர்த்தி ருஜுராசீன் மகாயசாகான். அந்த மாதிரி இந்த கணங்கள், அதாவது கூட்டங்கள் பல பல இருக்கு. அதுல நம்மளுடைய அனாத்ம குணங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு எது நாம செஞ்சா, எதை நாம கடைபிடித்தா நாம் நல்லவனாவோமோ, எம்பெருமானுடைய திருவுள்ள உகப்புக்கு ஆளாவோமோ அத்த பண்ணணும். பல கரந்து பசுவினுடைய மடியின் கடுப்பு தீர இந்த இடையர்கள் கறக்கிறார்களே, அப்படி ஈஸ்வரன் தான் ஒருத்தன் மட்டுமே சர்வாத்மாக்களுக்கும் நியமனாதிகளை பண்ணுமா போலே இந்த இடைச்சாதியிலே அந்த இடையர்களும் கறக்க கறக்க அது பால் சுரந்துகின்றே இருக்கு. சுரந்துன்றிருந்தா கூட அந்த பசுக்களையெல்லாம் கறக்க வல்ல சாமர்த்தியம் அவர்களிடத்திலே உண்டாம். செற்றார்களழிய எதிரிகளுடைய பலம் அழிந்து போகும்படியாக செற்றார் இராவணன் கம்சாதிகள் போன்றோர்கள். இராவணன் தன்னுடைய ரதத்தை ஓட்டின்னு வந்தானே சாரதி சண்டைக்கு, அவன் அவங்கிட்ட சொல்றார், சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி பஸ்யதோ யுத்தலுத்தோஹம் கிருதக்கா புருஷஸ்துவயாஹான். ஐயோ என்ன, அவன் ராமனுடைய பராக்கிரமம்தான் என்ன, இப்படி என்ன அவன் நான் மூச்சித்து விழுந்தபோது கூட நீ கூட்டின்னு வந்துட்டியே, நான் அங்கேயே மாண்டு போயிருந்தாலும் அதுலவோ எனக்கு பெருமைன்றான். அந்த மாதிரி இங்க செற்றார் திரளழிய அந்த ராவணனை அவனுடைய ஊருக்கே போய் அந்த லங்கைக்கே போய் அவனை நிரசனம் பண்ணாரே, அப்படிப்பட்ட செற்றார் திரளழிய ஆய்ப்பாடி சமிருத்தி பெறாதவர்கள் எதிரிகள்னு இங்கே ஆண்டாளுடைய திருவள்ளம். தீயபுந்தி கஞ்சன் உன்மேல் சினமுடைய சோர்வு பார்த்து மாயந்தன்னால் வளைப்படுக்கில் வாழகில்லேன் வாசுதேவா தாயர் வாய்ச்சொல் கருமம் கண்டாய் சாற்றி சொன்னேன் போக வேண்டா ஆயர்பாடி கனி விளக்கே அமர்ந்து வந்து என் முளையுனாயேன். பெரியாழ்வார் தன்னுடைய இரண்டாம் பத்துல திருவாய்மொழியிலே நம்மாழ்வாரும் சாதுசனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேதர் முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என் செவிப்பார் மனுஷரே. தன் ஆசிரியர்களுக்கு செற்றார் தனக்கும் செற்றாரே, அவனுடைய அன்னத்தை கூட புசிக்கலாகாதுன்னு தன்னை ஆசிரித்த அந்த பஞ்சபாண்டவர்களுக்கு எதிரியான துரியோதனன் தனக்கும் எதிரி, அதனாலே அவன் வீட்டில் கை நினைக்க மாட்டேன், அவன் சமர்ப்பித்ததான அன்னத்தை புசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தவர் தானே தூது போனப்ப கிருஷ்ண பரமாத்மா. பாரதத்தில் அத்தி அற்புதமா ஒரு ஸ்லோகம் வியாசன் அண்ணா நம்ம கண் முன்னால் காண்பிக்கிறார். பாண்டவான் துஷசேராஜன் மம பிராணாஹி பாண்டவாஹ. திஷத் அன்னம் ந போக்தவ்யம் திஷந்தம் நைவ போஜயேத். ஓ எதிரிய உங்க ஆத்துல கூட்டு அவனுக்கு சாதம் போடாதே, அவங்க ஆத்துல போய் நீயும் சாப்பிடாதேன்னார். எதுக்கு, அதாவது நீ எதிரி வீட்டில் போய் சாப்பிட்டேன்னா உனக்கு விஷம் வச்சு அவன் கொல்றதுக்கு ஒரு பிரசக்தி இருக்கு, அதனால எதிரி வீட்டில் கை நினைக்காத சாப்பிடாத. சரி, நீ அவனை கூப்பிட்டு சாப்பிட்டா நீ நல்ல உள்ளத்தோட போட்டா அதில் ஒன்றும் தப்பு இல்லையன்னா, இல்லை அவனுக்கு அது மாதிரி உங்களுக்கு சாப்பிட்டு போனான், போன உடனே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து கூட்டான்னு வச்சுங்கோ, அப்ப என்ன சொல்லுவா, இவன் சாதம் போட்டான், இவன் தான் கொன்னுட்டான்னு அவ பேர் நோக்கு வரும். அதனால எதிரி வீட்லையும் கை நினைக்காத, எதிரியும் கூட்டு அவனுக்கு நீ சாப்பாடு போடாதேங்கிறத அத்தி அற்புதமா மகாபாரதம் நமக்கு உபதேசிக்கிறது. அது மட்டுமில்ல, பாண்டவான் திஷசேராஜன்னு மம பிராணாகி பாண்டவா, என்னுடைய உயிரை காட்டிலும் மேலானவர்கள், என் பிராணனை காட்டிலும் மேலானவர்கள் பாண்டவர்கள். அதனால நீ பாண்டவர்களை தேசித்ததனாலே எனக்கும் தேசியே, எனக்கும் எதிரியேன்னு ஸ்பஷ்டமா சொல்றார் இல்லையா கிருஷ்ணன். அந்த மாதிரி ஆண்டாலும் தன் நாச்சியார் திருமொழியிலே மாதலி தேர் முன்பு போல் கொள்ள மாயன் இராவணன் மேல் சரமாரிதாய்தலை அற்று வீழ தொடுத்த தலைவன் வரவெங்கும் காணேன் போதலர் காவில் புதுமணம் நார பொறிவண்டில் காமரம் கேட்டு உன் காதலியோடு உடன் வாழ்வியிலே என் கருமாணிக்கம் வரக்கூவாயின்னு அந்த குயில என்னுடையதான கருமாணிக்கமான கிருஷ்ணன் வரும்படியாக கூவேன்னு சொல்றாரே, அந்த மாதிரி சுடுகாட்டு சாம்பல பூசிண்டு எலும்பு மாலைய போட்டுண்டு திரியிற ருத்ர பகவானும் வேதமோதும் பிரம்மாவும் அப்சரசுகளை எப்பொழுதும் கூடி ரமித்திருக்கும் இந்திரனும் அந்யபரனாய்க் கிடந்து உறங்கும் விஷ்ணுவும் நமக்கு எதிரான்னு அந்த செருக்குற்றிருக்கும் கம்சனுடைய திரல் அழிய இவன் செற்றானே, அது செற்றது. கேவலம் மானிட பிறவி, அதிலும் சகாயத்துக்கு குரங்கு கூட்டம் வானர கூட்டம், இவர்களால என்னை என்ன பண்ண முடியும்னு அப்படியே இருமாப்புல செருக்குற்றிருந்தானே ராவணன், அவன் திரளழிய சென்று செருச்செய்யும். அவளை தங்க இடத்துல வந்து சண்டை போடும்போது வெற்றி கொண்டவன் அல்ல, அந்த எதிரிகளின் இடத்திற்கே போய் போர் புரிந்து அவர்களை வெற்றி கொண்டவன். கம்சனை மதுராபுரியிலும் ராவணனை லங்கையிலுமே அவரவர்கள் ஸ்வஸ்தானத்திலேயே அவர்களை வெற்றி கொண்டானே, அது சாமர்த்தியம். அபியாதா பிரஹத்தாச்ச சேனானய விசாரதான்னு ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் ராமனுடைய பெருமையை பேசுறது. சிம்மத்தை அதன் குகையிலே பல்லை பிடித்து பார்க்கக்கூடியதான வீரம் அந்த பகவானுடையது. அதனாலே சென்று சரி செய்யும் குத்தம் ஒன்னில்லாத ஒரு விதமான தோஷமும் மற்றவர்களாக எந்த விதமான குற்றமோ குறையோ சொல்ல முடியாதவர்களாக எடுத்து வர பார்த்திருக்கும் குறையில்லை, எதிரிகள் கையில் ஆயுதத்தை புகடக் கொன்னார்கள் என்னும் குறைவில்லை. விபீஷணனை பத்தி ராமன் சுக்ரீவனிடத்தில் சொல்றான், மித்ரபாவேன சம்பிராப்தம் நதிஹேயம் கதஞ்சன தோஷாய சியாத் சதாமே ததஹர்ஹிதம். நண்பன்கிற வேஷத்தோட வந்ததால இவனை விடமாட்டேன், அவன்கிட்ட நீ சொல்ற மாதிரி நூற்றுக்கணக்கான தோஷமே இருந்துட்டு போட்டோம், இருந்தாலும் விபீஷ்ணன் நான் ஒரு காலம் கைவிட மாட்டேன், நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன்னு அந்த மகாராஜாவுள்ள சுக்ரீவனிடத்தில் ராமன் சொல்றான்னா அவனுடைய கருணைதானே பேர்பட்டது. குன்னனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் இன்னும் முதலாக என்னெஞ்சே என்னும் புறனுரையேயாயினும் பொன்னாழிக்கையான் திறனுரையே சிந்தித்திரு. நாமெல்லாம் மலமலைய குன்றனைய குற்றம் செய்யணும், அதுல ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கான்னு தேடி தேடி அந்த நல்ல குணத்தை வச்சுப்பானா, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் குற்றம் ஒன்றில்லாத கோபலர்கம் பொற்கொடியே ஆயர்குலத்தினில் பிறந்த தங்க குடி போன்றவளே, நீயோ ஆயர்குல பொற்கொடி, அது ஒரு கொம்ப பத்தி ஜீவிக்கணுமா இல்லையா? அதனால கொடி தரையில கிடக்கலாமா? அதுக்கு கொழுகொம்பு வேண்டாமா? அதனால பெண்களான எங்களோடு நீயும் கூடிக்கொண்டு பிறகு கிருஷ்ணனை கூடுவாயின்னு அந்த வெளியில் இருக்கிற தோழிமார்கள் உள்ளிருக்கிற தோழியை அரைகூவி அழைக்கிறார்கள். கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என் பொல்லாக்கருமாணிக்கமே, ஆவிக்கோர் வற்று கொம்பு நின்னலாளறிகின்றேன் யான், மேவித்தொழும்பிரமன் சிவன் இந்திரனாதிக்கெல்லாம் நாவிக்கமல முதற்கிழங்கே உம்பரந்ததுவேனர். பத்தாம்பத்துல திருவாய்மொழியில நம்மாள் வரும். அப்படி ஆவிக்கோர் வற்று கொம்பு நின்னலால் அறிகின்றேன் யான்னா, அந்த என்னுடைய ஆத்மாவுக்கு அந்த எம்பெருமானைத் தவிர வேறு யாரும் பற்றுக்கொம்பு இல்லை அப்படின்றத ரொம்ப உறுதிபட இங்கே திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறதுனால அந்த நாவிக்கவலம் முதற்கிழங்கிருக்க அந்த பிரமன் சிவன் இந்திரன் இவாளுக்கெல்லாம் நாயகன் அவர்களும் தொட நிற்பவனான அந்த எம்பெருமான் ஒருவனே நமக்கு பற்றுக்கொம்பு. பொற்றளவல்கள் புற்று அறவு அல்குல், இந்த மூணு புற்று பிளஸ் அறவு பிளஸ் அல்குல் மூணு பதமும் சேர்ந்தா புற்றறவல்குள்னு அறது. புற்றில் இருக்கும் பாம்பின் படம் போலே உள்ள நிதம்ப பிரதேசத்தை உடையவளே, அதாவது இந்த புற்றிலிருந்து பாம்பு உள்ள வந்து படம் எடுத்ததுன்னா எப்படி இருக்கு, அதே மாதிரி அந்த ஆட்சியினுடைய நிதம்ப குகிய பாகமானது இருக்குன்னு அதை வர்ணிக்கிறார். இப்படி ஒரு அசிங்கமான வர்ணனைய இவ்வளவு வசத்தியான வேதத்துக்கு வித்துன்னு சொல்றதான ஒரு கிரந்தத்துல இருக்கலாமோன்னு சில பேர் ஆட்சேபிச்சார். அதுக்கு பாஷ்யக்காரர் பதில் சொன்னாராம், இது ஒரு பொண்ணு இன்னொன்னு பொண்ணை பார்த்து பேசுற பேச்சாக அமையிறது, அவளுக்குள்ள பொம்மநாட்டியாவா விஷயத்தை பேசிப்பா, இதுல நமக்கு என்ன வேலை, அதனால எப்படி ஆண்டாள் பண்றாளோ அதை அப்படியே நம்ம ஏத்துன்னு அனுபவிச்சுட்டு போறது இல்ல, அதுல அதுல போய் விசாரம் பண்ண விடாதுன்னா. இந்த மாதிரி பாஞ்சால்யாக பத்மபத்ராட்சியாகா ஸ்நானிருந்தா ஜனகம் கணம் யாஸ்திரியோ திருஷ்டவஸ்ததாக பும்பாவம் மனசாயு. பாஞ்சாலியானது திரௌபதியானவள் குளிக்கும்போது அவளுடைய குஹ்ய பாகத்தை பார்த்ததான அவளுடைய தோழிகள், ஐயோ இப்படிப்பட்ட அழகான அந்த நிதம்ப பிரதேசத்தை உடைய இவளை மனைவியாக பெரும்படியான பாக்கியம் பெற்ற ஒரு புருஷனாக நாம் பிறக்கலையேன்னு வருத்தப்பட்டாள் அப்படிங்கிறத மகாபாரதத்திலே வியாசர் காட்டுறார். அந்த மாதிரி ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம். அந்த ஸ்ரீமத் ராமாயணத்திலேயும் வால்மீகி மகர்ஷி காட்டுறார், ராமனை அந்த தண்டகாரண்யத்திலே கண்ணுற்றதான ரிஷிகள் கூட இப்படிப்பட்ட சித்தத்தை அபகரிக்கக்கூடியதான அந்த புருஷனை அடைய, ஐயோ நாம் பெண்களாக பிறக்கவில்லையேன்னு நிர்வேதப்பட்டாங்கிறத சொல்றார். பூனா மயில், அதாவது தன் நிலத்தே உள்ள மயில் போன்று இருப்பவளேன்னு சொல்றார். போகு நம்பி உன் தாமரை புரை கண்ணினையும் செவ்வாயும் முருவலும் ஆகுலங்கள் செய்ய இதற்கே நோற்றோமேயாம் தோகை மாமயிலார்கள் நின்னருள் சூடுவார் செடியோசை வைத்தழ ஆகள் போக விட்டு குடலூறு போயிருந்தேன்னு ஆரம்பத்தில் திருவாய்மொழியில சாதிக்கிறாரே நம்மாழ்வார். தோகை மாமுயில்கள் நின்னருள் சூடுவார்னு அப்படி அந்த நிலத்தே உள்ள மயிலை போன்று இருப்பவளே பூனா மயில். பொற்கொடி அது சமுதாய சோபை, புற்றரவல்கள் சொன்னாலே அது அவயவ சோபை, இது போதராய் நீ சட்டுன்னு புறப்பட்டு வா அப்படின்னு கூப்பிடுறது. இவளை முன்னே போக விட்டு இவள் நடையழகை கண்டு பின்னே போறதுக்கு இவளுக்கெல்லாம் ஆசையாம். சோபயன் தண்டகாரண்யம் தீப்தேனஸ்வேன தேஜசா அதிருஷ்யத ததோ ராமோ பாலச்சந்திரைபோதிதான்னு கவி வால்மீகியும் ராமாயணத்திலே ஆரண்யகாண்டத்திலே சாதிக்கிறார். அதாவது தண்டகாரண்யத்தில் அந்த பாலச்சந்திரனான அந்த ராமன் போறான், அத பின்னழக சேவிச்சுண்டே இவாளும் போறாளாம். அசுதஸ்ய ததோ ராமோ பாலச்சந்திரைபோதிதான்னு இப்படி அந்த கவிகளினுடைய வர்ணனை இருக்கு. சரி, நான் புறப்படுறேன், நீங்க எல்லாரும் வந்திருக்கேடான்னு உள்ள இருக்கிறவ கேட்கறா. சுற்றத்து தோழிமாரெல்லாரும் உனக்கு உறவினர்களாகவும் நண்பிகளாகவும் இருக்கிற அனைத்து தோழிமார்களும் வந்துவிட்டார்கள். சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து, வந்ததோட மட்டுமில்ல, நின் முற்றம் புகுந்து உன்னுடைய திருமாளிகையிலே இருக்கிறதான முற்றத்திலே புகுந்தும் விட்டார்கள். எப்படி விபீஷ்ணன் ராமனை அடைய வந்தானோ அப்படி தேஷாம் சம்பாஷமானானாம் அன்யோன்யம் சவிபீஷணா உத்தரம் தீரமாசாத்ய கஸ்தயேவ விதிஷ்டிதான்னு அந்த விபீஷ்ணன் ராமனை அடைய வந்தார் போல நாங்களெல்லாம் உன்னை அழைத்துக் கொண்ட போக வந்திருக்கிறோம் நாராம். சுற்றும் சுழலாழச் சுழிகை அணைத்து மற்றும் பல மாமணி பொன்கொழந்து முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்னேர் எற்றுக்கிது என் இது என் இது என்னேன்னு பெரிய திருமொழியில கலியன் சாதிச்ச பிரகாரம் முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்னீர் எற்றுக்கு இது என் இது என் இது என்னேன்னு ஆச்சரியப்படுறாளே அந்த மாதிரி நாச்சியார் திருமொழியிலே இதே ஆண்டாலும் முற்றத்தோடு புகுந்து நின்முகங்காட்டி புன்முறுவல் செய்து சிக்கிலோடு எங்கள் சிந்தையும் சிதை கடவையோ கோவிந்தா முற்றமண்ணிடம் தாதி வெண்ணுறணியின்றளந்து கொண்ட எம்மை பற்றி மெய்ப்பிணங்கிட்டக்கால் இந்த பக்கம் நின்னவர் என் சொல்லார்னு கேட்கிறார். சரி, நீங்க முற்றம் புகுந்து என்ன பண்ண போறேன், செய்ய போற காரியம்தான் என்னன்னு அந்த உள்ளே இருக்கிற தோழி கேட்க, முகில் வண்ணன் தேர்பாட நீலமேக சியாமல வண்ணனான அந்த கண்ணபிரானுடைய சகஸ்ரநாமங்களை பாடப்போறோம். அயோத்தியா ஜனங்களெல்லாம் ராமனை எப்படி பார்க்கறான்னு வால்மீகி அத்தியற்புதமாக காமிக்கிறார். மேகசியாமம் மகாபாகும் ஸ்திரசத்வம் திருடவிரதம் கதா திருஷ்டியமாகே ராமம் ஜகத பிரபுமவ்யயம். சகசநாமத்திலே கூட மேகசியாமம் பீத கௌதேயவாசம்னு அந்த தியான ஸ்லோகத்தில் நாம நித்தியம் செய்விக்கலையா? திருவாய் மொழியிலே நம்மாழ்வாரும் பற்பநாபன் உயர்வர உயரும் பெருந்திரலோன் எற்பரன் என்னையாக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் கார்முகில் போலும் வேங்கடனல் வெற்பன் விசும்போர்கிறான் மோதரனே எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் கார்முகில் போலும்னார். அதேதான் இங்கே முகில் வண்ணன் தேர்வாடன்னு ஆண்டாலும் சாதிக்கிறார். சிற்றாதே பேசாதே, சிற்றாதேன்னா அசையாமல் இருக்கிறது, பேசாதேன்னா பேசாமல் இருக்கிறது. செல்வ பெண்டாட்டினி எங்களுக்கு எல்லா செல்வமுமாக இருக்கிற நீ, சகல சம்பத்தும் ஐஸ்வர்யமாக எங்களுக்கு இருக்கின்ற நீ, எற்றுக்குறங்கும் பொருள். நீ தூங்குறியே, இது என்ன காரியம், இது எதுக்காக அப்படி தூங்குறேன்னு கேட்கிறா. எங்களோடு வராமல் நீ தூங்குவது எதுக்காவது பிரயோஜனம் உண்டா? ஒண்ணுக்கும் கிடையாது. பகவானை தனித்து அனுபவிக்க என்பது அது மோக்ஷத்திலேயே ரொம்ப நிஷித்தமான கைவல்ய அனுசந்தானம். இப்படி பகவானை தனிச்சு அனுபவிக்காதே. நம்ம சாஸ்திரங்கள்ல கைவல்யம் ரொம்ப சுத்திரமா சொல்லிருக்கு, அதனால அத்தை கை கொள்ளாதே. அதனால எங்களோட நீயும் ஒன்னா வந்து சேர்ந்து அந்த எம்பெருமானை நாம் எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம். அதுதான் முக்த ஐஸ்வர்யம்னு சொல்றாளே, அது பரமானந்தத்தை கொடுக்கக்கூடியது. அதனால பாகவதோத்தமால் எல்லாரும் சேர்ந்து போய் கிருஷ்ணனை அனுபவிப்போம். கைவல்யாதிசயம் மாதிரி நீ தனியா கிருஷ்ணனை மனசுக்குள்ள நினைச்சு அனுபவிக்காதேன்னு சொல்றா. களிப்பும் கவர்வமற்று பிறப்பு பிணிமோ பிறப்பற்று ஒளிக்கொண்ட சோதியமாய் உடன் கூறுவதன் நுகரோ துணிக்கின்னவான் இந்நிலம் சுடராழி சங்கேந்தி அழிக்கின்னவாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையேன்னார் திருவாய்மொழியிலே நம்மாழ்வாரும். அதோடு மட்டுமில்ல, நீ கிருஷ்ணனோட எங்களோடையும் சேர்ந்து கிருஷ்ணனை அனுபவிக்கணும், அப்பதான் அது ரொம்ப போக்கியமா இருக்கும், உனக்கும் போக்கியமா இருக்கும். நீ அனுபவிக்கிறத பார்த்து நாங்களும் அவனோட அனுபவிக்கிறமே எங்களுக்கும் போக்கியமா இருக்கும். கண்டோம் கண்டோம் கண்டோம் கண்ணுக்கிரியன கண்டோம் தொண்டீரல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்னார்த்தும் வண்டார்கண் அந்துழாயான் மாதவன் தூதங்கள் மண்மேல் பண்தான்மாடி உன்னாடி பறந்து திரிகின்றேன்னாரே திருவாய்மொழி அஞ்சாம்பத்தில் நம்மாழ்வார். அதே மாதிரி தொண்டீர் எல்லாரும் பாரீர்னு அங்கே நம்மாழ்வார் கூப்பிடுற மாதிரி இங்கே உள்ளே இருக்கிறதான அந்த தோழியே நீயும் வா, நாம் எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணனை அனுபவிப்போம், பாகவத சமிருத்தியை இந்த இடத்திலே பிரார்த்திக்கிறார்கள்னு. இப்படி அந்யாபதேசத்து அர்த்தத்தை கிஞ்சித் வச்சுண்டு அதுக்கப்புறம் சுவாபதேசத்தை கிரமேண பார்ப்போம். கற்றுக்கரவை என்கிற இந்த பாசுரத்திலே சர்வேஸ்வரனே உபாய உபேயமென்று அத்தியவசித்திருப்பார்க்கு மிகவும் ஆதரணீய விஷயமான அந்த அதிகாரியை எழுப்புவதாக அந்த சுவாபதேசமானது சொல்லப்படுகிறது. கற்றுக்கரவை சத்சந்தானதான சிஷ்யர்கள், அவர்கள் கற்றுக்கரவை. ஒரு ஆச்சாரியனுக்கு நிறைய சிஷ்யால் இருப்பாளோனோ, அந்த சிஷ்யாள்கள் எல்லாம் கற்றுக்கரவை. கணங்கள் பல, அவர்கள் பலவிதமான சமூகங்களைச் சேர்ந்தவர்கள், பலதரப்பட்டவர்கள். கரந்து அவர்களுடைய அபிநிவேசானுகுணமாக அவர்களுக்கு ஞான பிரதானத்தை பண்ணி செற்றார் திரளிய செற்றார் உபாயாந்தரபரர் உபேயாந்தரபரர் திரள் சுவார்த்தம் அழிய அது நசிக்கும்படியாக அழியும்படியாக சென்று செரு செய்யும். ஆச்சாரியால் தாங்களே விஜயாத்திரை பண்ணி அந்த குதிருஷ்டி குமுதிகள் எல்லாம் ஜெயிச்சு வேதத்துக்கு புறம்பானதையெல்லாம் நிரசனம் பண்ணி அந்த வேதமாதா மகிழும்படி நம்மளுடைய விசிஷ்டாத்மை சித்தாந்தத்தை நிலைநாட்டாளே அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள். குற்றம் ஒன்னில்லாத பூர்வோத்தராகங்களெல்லாம் பூர்வ உத்தரராகங்கள்லாம் எதுவுமே பாபமே எதுவும் இல்லாத ஆச்சாரியர்கள். கோவலர்த்தம் அவனே உபாயம் அவனே உபேயம் அப்படின்னு எப்பொழுதும் தானும் அதையே கடைபிடித்து சிஷ்யர்களுக்கும் அதையே போதிப்பவர்கள். பொற்கொடிய ஞானத்தை உடையவளே பக்தியை உடையவர்களேன்னு இங்கே அர்த்தம். பொற்றரவல்குள் ஸ்வவிஷயத்திலே படிந்த பரபக்தியை சொல்லும் பதம், புற்று அறவு அல்குல். அப்போ இந்த தன்னை பற்றியதான விஷயத்திலே பற்று, அத வடிந்ததான பரபக்தி. இதுல பரபக்தி, பரஞ்ஞானம், பரமபக்தின்னு பக்தியில மூணு விதம் சொல்லுவார். இந்த பரபக்திங்கிறது எம்பெருமானை சாட்சாத்கரிக்க வேணும்னு ஆசைப்படுறது. பரஞ்ஞானம்ங்கிறது அந்த சாட்சா்காரம் ஒரு செகண்ட் மனசுல வந்துட்டு போடும், அப்படியே எம்பெருமான் காட்சி கொடுக்குற மாதிரி இருக்கும், உடனே மறைஞ்சு போடுவான். அப்படி இருக்கிறது அது பரஞ்ஞானம். பரமபக்தின்னா அந்த இடைவிடாது எம்பெருமான தன் மனசுக்குள்ள வச்சுண்டு அவ எப்பொழுதும் அவனையே உத்கோஷிச்சுட்டு இருப்பா. அவன் ஒரு செகண்டும் மறைஞ்சா கூட அவ மனத்திரையிலேந்து அந்த காட்சியை எம்பெருமான் ஏதோ காரணத்துக்காக விளக்கினாலும் கூட இந்த ஜலாசிரயமான மத்ஸ்யமானது, அதாவது ஜலத்துல இருக்கிற மீனானது தரையில போட்டா எப்படி துடிதுடிக்குமோ அந்த மாதிரி இவா மனசு படாத பாடுபடுமா, துடி துடிக்குமா, ஐயோ எம்பெருமான் என் மனசை விட்டு அகன்றுட்டானேன்னு அவ்வளவு பரிதவிச்சு துடிதுடிப்பாளாம். அத பரபக்தி, பரஞ்ஞான, பரமபக்திகிருத பரிபூரண அனவரத நித்தியவசம பிரயோஜனான் அட்டிக்கிண்டு போற கத்தியத்துல சுவாமி பாஷ்யக்காரர். புனமயிலே அது அழகமென்றதான வியாமோகம். போதராய் அது பரமபக்தி உடையவர்கள் புனமையில், அதிலே போதராய் நீ புறப்பட்டு வரவேணும். சரி, சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து உனக்கு பந்துக்களாய், பகவானைத் தவிர வேறு ஒருவர்க்கல்லாத சேஷபூதர் அனன்யார்க சேஷபூதர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்துட்டா, பாகவதோத்தமல் எல்லாரும் வந்துட்டா, நின்முற்றம்புகுந்து பரம பிராபியமான உன்னுடைய அந்த காலக்ஷேப கூடத்திலே புகுந்து, திருமுற்றத்திலே புகுந்து, முகில் வண்ணன் பேர்பாட பரம உதாரணான அந்த அதி ஆச்சரியமான வடிவையுடையவனான அந்த எம்பெருமானின் திருநாமங்களை பாடி பஜனை பண்றதுக்காக எல்லாரும் உங்க அத்து முத்தத்திலே வந்து சேர்ந்துட்டா. சிற்றாதே, பறக்க பறக்க ஒரு காரியத்தை பண்ணாதே, பேசாதே, வாயால ஒரே ஒரு வார்த்தை கூட பேசாத, செல்வம் பகவத் குணங்களை புஜித்துக் கொண்டே இரு. பெண்டாட்டி, நிருபாதிக பாரதந்திரியத்தை இயற்கையாகவே சுதந்திரம் இல்ல. அந்த நமப்பதார்த்தத்தினுடைய அர்த்தத்தை சொல்றார், நாம நிருபாதிகமா பாரதந்திரத்தையுடையவர்கள். அப்போ இயற்கையிலேயே சுதந்திரம் நமக்கு கிடையாது, அதனாலதான் நான் எனக்குரியேனல்ல என்கிறதான அந்த நமப்பதார்த்தத்தினுடைய, அதாவது சகண்டம் அகண்டம்னு சொல்லுவா, இது சகண்டமா ந மகான்னு பிரிக்கிறாரோ, அப்போ நான் எனக்குரியேன் அல்லேன், அடியேன் பரதந்திரன், அடியேன் சுதந்திரன் இல்லேங்கிறத காமிக்கிறைய அந்த நமப்பதார்த்தத்தை போல நீ இந்த சம்பத்து என்றும் நீங்காதிருப்பவளான நீ உறங்கும் பொருளற்றுக்கு நீ தூங்கறதுக்கு பிரயோஜனம்தான் என்ன, ஜாதிசிதமான தர்மத்தை சாதன புத்தி அன்றிக்கே கைங்கரிய புத்தியா அனுஷ்டித்தால் குற்றமில்லை என்பது ஆண்டாளனுடைய ஒரு திருவுள்ளம், அதை இங்கே அருளி செய்கிறாள். இங்கே கோவலர்தம் பொற்கொடி என்று சொல்லியிருப்பதனாலே கிருஷ்ண பக்தியுக்தரான நாதவம்சயுக்தரான சொட்டை குலத்தில் உதித்தவரான ஷடமர்ஷண கோத்திரத்திலே பிறந்தவரான யாமுன முனியை ஆளவந்தாரை சொல்லுகிறதுன்னு சொல்லுவா. ஸ்ரீமத் யாமுன முனையே நமஹான்னு நம்ம அந்த வாக்கிய குரு பரம்பரையில சொல்றமே அந்த யாமுனாச்சாரியாரை சொல்றது. விகாகே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனேஸ்திதம் நிரஸ்தஜிக்மஹஸ்பர்சே யத்ர கிருஷ்ண கிருதாதரஹா அப்படின்னு அவருடைய கனியன் அத சுவாமி தேசியன் யதிராஜ் சப்ததீரே சாதிக்கிறார். கோவலர்தம் பொற்கொடின்னு சம்போதனம் இருக்கணும், அது சாக்ஷாத் தன் தோப்பரான அந்த பெரியாழ்வாரையே சொல்றார். இவர் கோவலதம் பொற்கொடியாகிற கிருஷ்ணனையே தம் 500 நூல்களிலும் பிரதிபாதித்தவர். திருப்பல்லாண்டுக்கு பிறகு கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில்னு ஆரம்பிச்சு 1000 ஏற்றை அமரர்கோவைன்னு கொண்டு கடைசியில முடிக்கிறாரே. அதனால எல்லா ஆழ்வார்களையும் விட இந்த பெரியாழ்வாரானவர் கிருஷ்ண சேஷ்டிதங்களை பலபடியாக வெளியிட்டு இருப்பதாலே பெரியாழ்வாரை எழுப்பும் பாசுரமாக இதை நம் பெரியோர்கள் கருதுவர். கோவலப்பட்டம் கவித்ததை பெரியாழ்வார் அத்தி அற்புதமாக சாதிக்கிறார். அண்டத்தமரர் பெருமான் ஆழியானின்று என் மகளை பண்டப்படிப்புக்கள் சொல்லே பரிசர ஆண்டிடுங்கொலோ கொண்டு குடி வாழ்க்கை வாழ்ந்து கோவலப்பட்டம் கவித்து பண்டை மணாட்டிமார் முன்னே பாதுகாவல் வைக்குங்கொலோன்னு அந்த பெரியாழ்வார் திருமொழி 3ஆம்பத்தில் 8ஆம் திருமொழியில் அத்தியற்புதமாக சாதிக்கிறார். கிருஷ்ணன் செய்த சேஷ்டிதங்களையும் அவனுடைய பால கிரீடைகளையும் வண்டுகளித்திரைக்கும் பொருள் சூழ் வருகுணல் காவித்தென் அரங்கன் பண்டு அவன் செய்த கிரீடையல்லா பட்டர் பிரான் விட்டு சித்தன்பாடல் குண்டிவை பாடி குனிக்க வல்லார் கோவிந்தன் தன் அடியார்களாகி என் திசைக்கும் விளக்காகி நிற்பார் இணையடி என் தலை மேலவேன். அதே மாதிரி இடக்குலை திருத்தாயாரான யசோதையாகவே தன்னை பல பாசுரங்களிலே பாவித்துண்டு பாடுறார். அந்த நித்தியம் நீராட்டத்தில் சேவிக்கிறனே வெண்ணை அணைந்தகுணங்குங்கிற அந்த தசகமும் ஐய புழுதி உடம்பளைந்துங்கிற 3ஆம்பத்து 7ஆவது தசகமும் 3ஆம்பத்திலே 8ஆவது நல்லதோர் தாமரைங்கிறதானும் இப்படி 3 தசகத்தில் தன் பிள்ளையாவே பாவிச்சுண்டு கிருஷ்ணனை பாடுறார் பெரியாழ்வார். பொற்றரவல்கள் குணமயிலே கன்னிமார்கள் காமுற்ற மாற்றத்தை அத்தியற்புதமா சாதிக்கிறார். தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தண்ணுமை அக்கம்மத்தளி தாழ்வீனி குடல்களும் கீதமுமாகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மழைகளோ வருகின்றதென்று சொல்லி மங்கை மார்சாலக வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனராகி எங்கும் உள்ளம் விட்டு உன் மறந்து ஒழிந்தனரேன்னு அந்த மங்கைமார் சாலக வாசல் பற்றி நுழையவனர் நிற்பனவாகி எங்கும் உள்ளம் விட்டு உன் மறந்தொழிந்தனரேன்னு அத்தி அற்புதமா சாதிக்கிறார். அதே மாதிரி அந்த விண்ணின் மீது அமரர்கள் விரும்பி தொட இறைத்து ஆயர்பாடியில் வீதியூடே கண்ணன் காலிப்பின்னே எழுந்துருளக் கண்டு இளவாய் கன்னிமார் காமுற்ற வண்ணம் வண்டமர்பொழில் புதுவர்கோன் விட்டுசுத்தன் சொன்ன மாலை 10 பண்ணினிம்பம் வரப்பாடும் பத்தருள்ளார் பரமான வைகுந்தம் நண்ணுவரேன்னு சாதிக்கிறார். அந்த எம்பெருமான் முகில்வண்ணன்னு எப்படி ஆண்டாள் பாடுறாரோ அதே மாதிரி அவருடைய தோப்பனாரான பெரியாழ்வாரும் அந்த முகில்வண்ணனை வேயர்லங்கள் குலத்துதிட்ட விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொடுங்குளிர் முகில் வண்ணனை 1000 ஏற்றை அமரர் கோவை அந்தனர்தம் அமுதத்தினை சாயை போடப்பாட வல்லார் தாமும் அணுக்கர்களேன்னு இப்படி பெரியாழ்வாரை தீரெழுப்பும் பாசுரமாக இந்த கற்றுக்கரவை கணங்கள்ங்கிற பாசுரத்தை வச்சுக்க வேண்டியதுன்னு பிரார்த்திச்சுண்டு அடியேன் தரை கட்டுகிறேன். சதமகமணி நீலாசாருகல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழகவினிதாபிஸ்வகிருஷ்டநாத விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரியமனோ நந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.